ஹலோ, பேசலோ? பிரைஸ் லார்ட். இந்த டிவியில ஜெபம் நிகழ்ச்சி பார்த்தோம். ஆமா, ஏசு சந்திக்கிற விதைங்கிலிருந்து கால் பண்றோம். நாங்களும் அதுதான் போன் பண்ணியிருந்தோம், பிஸியா இருந்தது. அதான் பண்ணியிருந்தீங்க, அதுதான் சரி எடுக்க முடியல. ஏன்னா நிறைய கால்ஸ் வந்ததுனால அதனால திருப்பி கால் பண்றோம். என்ன என்னது பண்ணியிருந்தீங்கிறதோ சிஸ்டர், எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இன்னைக்கு வந்து இந்துக்கள் வீடுகள்ல கிறிஸ்தவங்க இந்த இயேசு படம் போட்ட காலண்டர் கொடுக்கறாங்க, வாங்கி இந்துக்கள் எல்லாம் வீடுகள்ல போடுறாங்க. அதே போல முஸ்லீம்கள் அந்த அல்லாஹ் கோயில் அந்த மசூதி போட்ட படத்தை இந்துக்கள் வீடுகள்ல கொடுக்கறாங்க, வாங்கி இந்துக்கள் போட்டுக்கிறாங்க. ஆனா இந்துக்கள் இந்துக்களோட கடவுள் படத்தை ஒரு பிள்ளையார் படமோ முருகர் படமோ இப்படி ஒரு படத்தை காலண்டர்ல அச்சிட்டு கிறிஸ்தவங்க வீடுகள்ல கொடுத்தா ஒருவரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, வாங்கி போட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? நீங்க ஹிந்துவா? ஆமா, நான் ஹிந்து. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நீங்க அது உங்களுக்கு ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருக்கான்னு தெரியல. நாங்களும் ஹிந்து குடும்பத்துல இருந்தா ரட்சிக்கப்பட்டயா? ஓகேங்களா, தேவன் ஒரே ஒருத்தர் தான். ஓகேங்களா, அந்த ஒருத்தர் நாங்க இது பண்றோம். அவருக்கு வந்து உருவம் இல்ல, ஒண்ணும் இல்ல. சோ இயேசுப்பா படத்தையே கூட நாங்க வச்சுக்க மாட்டோம். அவரோட வசனங்கள் மட்டும்தான். இயேசுப்பா வந்தது உண்மை, எல்லாமே ஓகே, பட் நாங்க யாரோட படத்தையும் வச்சுக்க மாட்டோம். விக்கிரக வழிபாடு எங்கள இருக்க கூடாது. ஓகேங்களா, ஏன்னா நம்ம வானத்தையும் பூமியும் படைத்தவர் வந்து பெரியவர். அவரை இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளால வரைய முடியாது. யாரோ ஒருத்தர் வரைகிற டிராயிங்ல இல்ல அவரு. புரிஞ்சுதுங்களா? ஒரு விக்கிரத்தை ஒரு யாரோ ஒருத்தங்க அவங்க கைக்கு வந்த மாதிரி இருக்கிற சிலையில இல்ல அவரு. அவர் உயிருள்ள தேவன். நாங்க இப்ப ஜெபிக்கும் போதே என் தேவன் எங்களோட பேசுவார், தப்பு செய்யாதீங்க, இப்படி செய்யுங்க, இவங்களை நேசிங்க, இவங்க உங்களுக்காக தான் நான் மறிச்சேன், உங்களுக்காக தான் நான் வாழ்ந்தேன் வாழறேன் அப்படின்னு சொல்லி எங்களை வழி நடத்துகிற தேவன். சோ நாங்க ரொம்ப எவ்வளவுலாம் வேதனை இருந்தாலும் எங்களுக்கு மாதிரி தான் உத்தரவு எங்களுக்கும் வரும். அந்த டைம்ல எல்லாம் பைபிள் வசனத்தை கேட்டுவார், நான் உன் கூட இருக்கேன், பயப்படாத, நீ நேசி சத்ருவை நேசி, அவனும் பாவத்தானே. அந்த மாதிரி எல்லாம் எங்களை வழி நடத்துற தேவன். அவரோட வார்த்தைகள் எங்களுக்குள்ள இருக்கிறதுனால நாங்க இது பண்ண வேண்டிய போட்டோல அவரை மாத்தி வச்சு இதுதான் கடவுள் அப்படின்னு நாங்க வழி வகுக்கிறது இல்ல. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு வசனம் இருக்கு, பிதா ஒருவரை தவிர வேற ஒருத்தருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அதனால அடிச்சுறாங்கல்ல, அப்ப இது வந்து ஒரு கற்பனையான தோற்றம் தான். அப்படி இவங்க கற்பனையில வரைஞ்சதுதான், இயேசு இப்படிதான் இருந்திருப்பாரா அப்படின்னு யூகத்தின் அடிப்படையில வரைஞ்சதுதான் இல்லையா? கரெக்டா சொல்றீங்க. ரெண்டாவது நான் என்ன ஒரு கருத்து சொல்லணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம இப்ப நீங்க சொல்றீங்க தேவன் ஒருவர் தான்ங்கிறீங்க. இந்த தேவன்கிற வார்த்தையே வந்து பைபிள்ல உள்ளது இல்ல, சமஸ்கிருதம் இந்துக்களோட வார்த்தைகள் தான். தேவன்கிறது வந்து இந்து கடவுளுடைய சிவனை குறிக்குது, அவரும் வந்து உருவமற்றதுதான், உருவமும் அருவமானவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது வந்து பகவான் வந்து கீதையில இது தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம்சதேவ பஜாமியகம் மமவர்த் மான்வர்தந்தே மனுஷியா பார்த்த சர்வசங்கிறார். என்ன சொல்றாரு? எந்த மனிதர்கள் என்னை எவ்விதம் வழிபடுகிறார்களோ நானும் அவர்களை அதற்கேற்பவே அணுகுகிறேன், அருள் புரிகிறேன். ஏனெனில் உலகில் எல்லா மனிதர்களும் பல்வேறு விதங்களிலும் என்னுடைய வழியையே பின்பற்றுகிறார்கள் பகவான் சொல்றாரு. அப்ப சரியா தானே போச்சு? இவ அல்லான்னு நினைச்சு வணங்குறவங்களுக்கு அல்லாவும் அவர் வர்றாரு, முருகன் நினைச்சு வணங்குறவங்க முருகன் வர்றாரு, இயேசு நினைச்சு வழிபடுறவங்க இயேசு வர்றாரு. உண்மை தானே சிஸ்டர்? அதான் பகவத்கீதையும் சொல்லுது. ரெண்டாவது பைபிள் வந்து சிஸ்டர் ஒரு நிமிஷம், நீங்க பிதா ஒருவரே தேவன் சொன்னீங்கன்னா நூத்துக்கு ஒரு உண்மை. இப்ப இயேசுவை பாத்தீங்கன்னா தன்னை வந்து கர்த்தான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு, இயேசு வந்து தன்னை மனிதன் தான் சொல்றாரு. எப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிற எவனும் அதில் பிரவேசிப்பதில்லைங்கிறார். அப்ப என்ன சொல்றாரு? என்னை நோக்கி கர்த்தான்னு சொல்லாத, என் பிதாவை கர்த்தான்னு சொல்லுங்கிறாரு சிஸ்டர். அப்போ இயேசுவை சிவனை தானே கும்பிட சொல்லிருக்காரு சிஸ்டர். அப்படி இல்லையா? அதாவது அதே வசனத்துல இருக்கும் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு பிதா வந்துட்டு அதாவது பிதாவின் சுத்தத்தின் படி செய்கிறவர்கள் அப்படின்னா என்னன்னா, பசியா இருந்த நீ பசிக்கு யாரு குடுக்கல, நீ என்ன அதாவது நீ பசியா இருந்த எனக்கு நீ பசியை குடுக்கல, வஸ்திரம் இல்லாத இருந்தா எனக்கு வஸ்திரம் குடுக்கல, அப்போ நீ வந்து எப்படி கொடுத்த, நீ ஒன்னிலும் சுயமாகி ஒரு ஏழைக்கு நீ எதை கொடுத்தாயோ அதை எனக்கே கொடுத்தாய் அப்படின்னு சொல்றாரு நியாய தீர்ப்பு நாள். அது புரியுது, அது பிதாவின் சித்தம் அதுதான், பிதாவின் சித்தம் அதுதான். ரெண்டாவது கர்த்த என்னை நோக்கி கர்த்தாவேன்னு சொல்லாதுன்னு சொல்றாரு. அதாவது இன்னொரு வசனத்துல என்ன சொல்றாரு, தப்பா புரியல, ஒரு இதுக்கு விளக்கம் கொடுங்க. ஒரே நிமிஷம், என்ன சொல்றாரு, அதாவது சரீரத்தை வெறும் சரீரத்தை மாத்திரம் கொள்கிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் சொல்றாரு. எப்படி அழிக்க வல்லவருக்கு, எனக்கு பயப்படுன்னு இயேசு சொல்லல, சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள்னு இயேசு அந்த வசனம் பைபிள் வசனத்துல சொல்றாரு. ஆனா ஒரு நிமிஷம் சித்தர், ஒரே நிமிஷம், அதே போல நீங்க கீதையில எடுத்துடுங்க, பகவான் வந்து சொல்றாரு ஜீவன் என்ன அம்சம் அதற்கு ஒருபோதும் அழிவில்லைங்கிறார். அப்போ ஜீவனுக்கு அதிபதி நான் தான் சொல்லி பகவான் தெளிவா சொல்றாரு. அது ஒரு வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது, துவாவிமோ புருஷ லோகேசர சாஸ்தர ஏவர்ஷ சர சர்வாணி பூதானி கூடஸ்தோசர உச்சியதே எஸ்மாத் சரமதி தோஸ்ம சரோதவி சொத்தம அதோஸ்மி லோகே வேத பிரதம புருஷோத்தம். என்ன சொல்றாரு, இவ்வுலகில் அழிபவன் என்றும் அழியாதவன் என்றும் இரண்டு வகையான புருஷர்கள் உள்ளன. புருஷர்னா உடல், இரண்டு வகையான உடல் உள்ளன. இவ் எல்லா உயிரினங்களின் உடல் அனைத்தும் அழியக்கூடியது, ஆனால் உள்ளிருக்கும் ஆத்மாவோ ஒருபோதும் அழியாதது. ஏன்னா ஜீவன் எனது அம்சம் அதற்கு ஒருபோதும் அழிவில்லை, அதை அழிக்க வல்லவனாக நானே இருக்கிறேன்னு பகவான் சொல்றாரு. அப்போ அந்த பகவானை பத்தி தான் இயேசுவை சொல்றாரு, வணங்க சொல்றாரு அந்த வசனத்துல. ஐயா புரிஞ்சுக்கணும், சொல்லுங்க. நம்மளோட பாவங்களுக்காக இறங்கி வந்தது இயேசுப்பா, நம்ம பாவங்களுக்காக மறித்து அதோட மறித்து எல்லா கலரையுமே மூடிடுச்சு, திருப்பி உயிரோடு எழுந்தது இல்ல. ஆனா இவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்னைக்கும் ஜீவன் கேட்டதுன்னா அவரோட ரத்தத்தாலதான் சகல பாவங்களும் தீரும். ஐயா இப்ப நீங்க வந்துட்டு உங்களுக்கு புரியுது உங்களுடைய ஆதங்கம் எல்லாமே. அதாவது பைபிள் அப்படி சொல்லுது, அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க பைபிள் உள்ள வசனத்தை நீங்க சொல்றீங்க இயேசு ரத்தத்தால பாவம் மன்னிப்புன்னு. ஆனா பகவான் வந்து தெளிவா சொல்ற, என்னோட திருநாமத்தை காதுல கேட்டாலே பாவம் தொலைஞ்சிரும், நீ உன்னோட ஆத்மா மோட்சத்துக்கு என்ன பேசுங்க, இருங்க, என்ன சொல்ற, தினமொரு நேரம் எந்த திருமொழி அதனை கேட்டால் பனிவெள்ளம் போலே பாவம் பறந்திடும் விஷயமே சொன்னோம், கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணிவுடன் கேட்டோருட்டோர் தொலைத்தனர் பிரிவுதானே, அவன் பிரிவிங்கிற கடல்ல இருந்து மீண்டு போயிருவான். எங்க பகவானோட நாமத்தை காதுல கேட்டாலே பாவம் தொலைஞ்சிரும். நீங்க என்ன சொல்றீங்க, இயேசுவை சிலுவையில இருந்து கொண்டு அவர் ரத்தத்தை கீழே விட்டாதான் பாவம் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், அவரு அப்படி சிலுவையில மறிச்சு அந்த பாவத்தை நான் அவருக்கு சத்தம் சிந்து அவர் அந்த பாடுகள் அனுபவிச்சுதான் என்னோட பாவம் மன்னிக்கப்படும்னா அப்படி ஒரு பாவம் எனக்கு மன்னிக்கப்பட வேண்டியது இல்லைன்னு நான் சொல்றேன் சிஸ்டர், சொல்லுங்க. அதாவது ஒரு புரியுதுல நீங்க பாவம் இப்படி சொல்றீங்க, அதாவது ரத்த சிந்துதல பாவம் உண்டாகாதமா உண்டாகதான் உண்டாகுமே ஒழிய ஒருபோதும் பாவம் மன்னிப்பு ஏற்படாது. நல்லா கேட்டுடுங்க, இறைவனோட திருநாமத்தை நல்லா கேட்டுடுங்க, நல்லா கேட்டுடுங்க. அப்படி இல்ல, நீங்க புரிஞ்சுக்கணும், அதாவது மறுபடியும் சொல்றாரு, பாக்கியம் இருந்து வாழ்வார் தாக்கிய வாசகத்தின் தன்மையை நம்புவவர்கள் வாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வு தானே பகவான் சொல்றாரு. அவரோட திருநாமத்தை காதல கேட்டாலே இங்க வைகுண்டங்கிறது மோட்சம், அதுதான் நிலையான உலகம். இந்த பூமியாகட்டும் எல்லா உலகமும் அழிஞ்சு உண்டாகும் தன்மையுடையது, ஆனா வைகுண்டம் ஒருபோதும் அழியாது. இறைவனோட உலகம் பரமபோதம், அதுதான் சாஸ்வதம், நிரந்தரமானது, சனாதனமானது, நித்தியமானது, பவித்திரமானது, புனிதமானது, ஓங்காரமானது, இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த வைகுண்ட பகவான்கிட்ட தான் இருக்கு. அந்த இயேசுவே அவரை தான் வணங்க சொல்றாரு, அவன் தான் சிவன். அப்ப இயேசுவே நல்லா கேட்டுங்க, நீங்க வந்து இந்து குடும்பத்துல இருந்தா மதம் மாறி இருக்கீங்க, நீங்க எப்படி சிஸ்டர் கிறிஸ்தவங்க ஆளாவீங்க சிஸ்டர்? கிறிஸ்தவன் அப்படிங்கிறது என்னதுன்னா கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துங்கிறது ஏசு கிறிஸ்து, அவரை உடையவன், அவரை மாதிரி மாறும் போதுதான் கிறிஸ்தவனா ஆவாங்க, அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். அன்பு மட்டும்தான்யா, மதமே இல்லையா, மனம் மாறுகிறது. நீங்க அதை மதமா நினைச்சுக்கிட்டீங்க, ஒன்ஸ் அகேன் அது நீங்க மதமா வச்சுக்கிறீங்க. அதுக்கு நான் மதமே பண்ண முடியாது கேக்குறேன். ஏன் கேக்குறேன்னா, இன்னைக்கு வந்து 1008 சபைகள் இருக்கு, ஏஜி டூ ஜி சொன்னீங்க, இப்படி வந்து 1008 பிரிவுகள் வச்சிருக்காங்க. கிறிஸ்தவங்கிறது ஒன்னாதான இருக்கணும், எதுக்கு இத்தனை பிரிவுகள், பெந்தை கஷ்டி சபைகள் இருக்குது. சொல்லுங்க, ஒரே நிமிஷம் ஐயா, அதாவது கேள்விகள்லாம் ஓகே பதில் சொல்றதுக்கே விட மாட்டீங்களே, அப்புறம் எப்படி பதில் சொல்றது? இல்ல நான் ஒரு நிமிஷம் உங்க பேர் இல்லையா? எம்பேர் குமார். குமார், அப்ப எல்லா ஆம்பளைங்களுக்கும் குமார்னே வச்சிடலாமே, ஏன் எதுக்கு எல்லாருக்கும் குமார் நிறைய பேர் அசோக் அப்படின்னு மாத்தி மாத்தி வைக்கிறோம். எல்லாமே மனுஷன் தானே, எல்லாருமே ஆம்பளை தானே, நீங்க ஒரு மதத்துல வந்து இத்தனை பேர் வச்சிருக்காங்களே அதான் நான் கேக்குறேன். இப்ப இந்துக்கள் எடுத்தீங்கன்னா இந்து அப்படிங்கிற ஒண்ணு மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. ஒரு நிமிஷம், அப்ப கிறிஸ்தவங்க மட்டும்தான் இருக்கணும். கிறிஸ்தவன் சொல்றான் நான் தான் இயேசு உண்மையா கும்பிடுறேன்னு சொல்றான், மீதி எல்லாம் பொய்யுங்கிறான். பெந்தகிஸ்தக்காரன் சொல்றான் இயேசு மீதி எல்லாம் பிராடகர வேலும் பிராடகர வேலும் அவன் சொல்றான். நான் யார நம்புறது சிஸ்டர்? நீங்க ஒரு சபை வச்சிருக்கீங்க, அதுதான் சொல்ல வரையா. நீங்க யாரையும் நம்பாதீங்க, உங்களுக்காக சிலுவையில மறிச்ச இயேசுவை நம்புங்க. அவரே உங்களை, அவரே வழி சத்தியம் ஜீவன் பரலோகத்துக்கு. அதாவது அந்த அரசாங்கம் பண்ண குற்றங்களையும் சரி, அன்னைக்கு இருந்த பாதிரியார்கள் பண்ண பித்தலாட்டக்கார தனங்களை இந்த மக்கள் மத்தியில வந்து போதனை பண்ணாரு. அதனால இயேசு கொண்டானுங்க. எனக்குரட்டிங்க இப்போ சொல்லுங்க, பைபிள் புரட்டுங்க. என்னை கொல்ல தேடுகிறீர்களே, ஆபிரகாம் இப்படி செய்யவில்லைன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவனிடத்தில் கேட்டிருக்கிறாரு. நீங்க அவர் மனிதன், அவர் பழஞ்சலம் கழிக்கிற ஒரு மனிதன், ரத்தம் உள்ள ரத்தம் உள்ள ஒரு மாமிச உடம்புல வந்தவர். இறைவன் ஒருபோதும் ரத்தம் சிஸ்டர் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், ஏன் கிருஷ்ணன் அவதாரம் எடுக்கலையா, விஷ்ணு அவதாரம் எடுக்கலையா? எதுக்கு வந்தாங்கன்னா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் இது பண்றதுக்கும் தான் எல்லாரும் அவதாரம் எடுத்து வந்தாங்க. மல்லிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. என் தேவன் அப்படி அல்ல, ரத்தத்தை சிந்துவதற்காக பாவத்திற்காக மனித அவதாரம் எடுத்தாரு. லீலி புஷ்பம் எப்படி உள்ளதோ அப்படியே ஸ்திரீகளிலும் எனக்கு பிரியமானவர்களும் உள்ளால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனிப்பை நீங்க படிச்சு வெளியே சொல்ல முடியாது. அவ்வளவுக்குள்ள செக்ஸா ஏசுநாதர் விரும்புறாருன்னு சொல்லி சாலமோன் உன்னத பாட்டுல பைபிள் சொல்லுது. அது வார்த்தையில வர்ணிக்க முடியாது, அந்த அளவுக்கு கேவலமான கேடுகட்ட வசனங்கள் பைபிள் இருக்குது. முதலாவது உங்களுக்கு தெரியுமா, எவ்வளவு அவரோட மனைவிகள் எல்லாம் சாசி ஆயிடுவான்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அது உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர்? கேவலமான கேடுகட்ட வார்த்தைகள். என் பகவான் செய்தது லீலை, அது உங்களுக்கு தெரியுமா? காமதேவனா இருக்கிறது அவன் தான். அவன் காமதேவன் வேலை போனா குழந்தை கிடையாது சிஸ்டர். நல்லா கேட்டுடுங்க, நீங்களும் இல்ல நானும் இல்ல, புரிஞ்சுக்கிடுங்க. எல்லா பொண்ணோட லீலை. வண்டிய கல்யாணம் பண்ணா அவன், 108 பெண்களை கல்யாணம் பண்ணானா அவன் லீலை உங்களுக்கு புரியல. உங்களுக்குள்ளே இருந்து உங்க தாய் தந்தை மூலமா உங்களுக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாமே விபச்சாரிகளுக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நீங்க அதை வெளியே சொல்லுவீங்களா? நான் சொல்லட்டா அந்த வசனத்தை? இருங்க, உங்களுக்கு வழிபோக்கரின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமா இருக்கும், அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். அவர்கள் எல்லாரும் விபச்சாரரும் துரோகிகளின் கூட்டமுமா இருக்கிறார்கள். என்ன சொல்றாரு? என் அவர் ஜனத்தை தான் சொல்றாரு விபச்சாரருங்கிறாரு சிஸ்டர். இந்த வார்த்தை நீங்க வெளியே சொல்லுவீங்களா? இது எவ்வளவு கேடுகட்ட வார்த்தை! இது உங்களை பார்த்து தான் சொல்றாரு. நான் என்ன சொல்லல, கிறிஸ்தவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? வனாந்திரத்தில் வழிபோக்கரின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும், அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். அவர்கள் எல்லோரும் விபச்சாரரும், ஒருத்தர் மட்டும் இல்ல எல்லாரும் விபச்சாரரும் கர்த்தர் சொல்றாரு. துரோகிகளின் கூட்டமாக இருக்கிறார்கள் வசனம் சொல்லுது. நீங்க இதெல்லாம் தோசத்துல படிச்சிருக்கீங்களா? அப்ப நீங்க எதை வச்சு நீங்க இந்து வந்து இல்லன்னு சொல்றீங்க? நீங்க முருகன் வள்ளிய கல்யாணம் பண்ணிருக்கீங்க. எங்க இறைவன் ஆணும் அவன் தான், பெண்ணும் அவன் தான், நீங்களும் அவன் தான். நீங்க ஒன்னும் உங்களை நீங்க உண்டாக்கல, உங்களுக்குள்ள இருந்து ஆள்றது அவன் தான். உங்க ஹிருதயத்தில் இருக்கான், உங்களுக்கு ஜீவனா இருக்கிறான், உங்களுக்கு உச்சிவாசம் வெளிச்சுவாசம் உயிர் மூச்சா இருக்கிறதோ எங்க பகவான் கிருஷ்ணன் தான். இயேசுக்கும் அவன் தான். என்னன்னா, நான் கேட்ட கேள்வி அது இல்ல. இந்துக்கள் வந்து எல்லா தெய்வமும் ஒண்ணுன்னு தான் சொல்றாங்க. ஆனா நீங்க நாகுமரத்துல சொல்றீங்க, சமணம் இல்ல சிஸ்டர். நான் கேக்குறேன் என்னன்னா, ஏன் உங்களுக்கு சமாதானம் இல்ல, இந்த சமதர்ம நோக்கம் இல்ல, ஏன் இந்த வைராக்கியத்தில் இருக்கீங்க? பைபிளே சொல்லுது, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சியும் உண்டு பைபிள் சொல்லுது. நாங்க இந்துக்களாகி நாங்க வாங்குறோம், நாங்க குடுக்கற இந்து காலாண்டதுக்கு நீங்க வாங்க மாட்டேங்கிறீங்க, வாங்க மாட்டேங்கிறீங்க. ஏன் உங்க வீடுகள்ல இங்க காலாண்ட போட மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்களுக்கு போட மாட்டோம் ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனா மோகன் சிலாசர் என்ன சொல்றாரு, நான் முந்தா நாள் காலையில ஏசி யாங்கூட உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தாரு சொல்றாரு. இந்த ஜேஞ்சல் டீல ஒரு தாடிக்கார தம்பி சாது சுந்தர் சொல்றாச்சு இருக்கேன், அவன் சொல்றான் ஏசு முந்தா நாள் காலையில என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, நேற்று காலையில என்கிட்ட இந்த வசனத்தை சொல்லி இந்த மக்கள்கிட்ட சொல்லுன்னு சொல்லி போய் சொல்றான். ஆனா வசனம் என்ன சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு சொல்லுது. ஆனா கிறிஸ்தவன் அவனோ இயேசுவை நான் பார்த்தேன், முன்னாள் பார்த்தேன், நேற்று காலையில பார்த்தேன், நாளை காலையில பார்த்தேன் சொல்லுது. சுத்த இருதயம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான்னு சொல்லுது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஆனா கிறிஸ்தவர்கள் எல்லாரும் என்ன சொல்றீங்க, இயேசு என்கிட்ட பேசினாரு, இயேசு நான் தரிசனம் பார்த்திருக்கேன்னு சொல்றீங்க. அப்ப ஏன் இந்த பொய், பைபிள் இப்படி சொல்லுது தெளிவா, எவனும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி இருக்குது. பாத்திரம் நிரம்பவில்லை, அரை குடமா இருக்கிறாங்க, காளி குடம் அதனால தழும்புது. நான் நிறை குடம் ஒரு நாள் தழும்பாது, இந்துக்கள் வந்து நிறை குடம், அதனாலதான் அவங்க வந்து எதுவுமே தழும்புறது இல்ல. ஒரு வசனத்துக்கும் ஒரு வசனம் வந்து பைபிள், ஒரு முழுக்க பைபிளையே எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது ஒரு வசனம் மட்டுமே. ஒரு பகவத்கீதை வந்து 100,000 பைபிளுக்கு சமம், அதை புரிஞ்சுக்கிடுங்க சிஸ்டர். பகவத்கீதை மாதிரி ஒரு புனிதமான நூல் கிடையாது. அதே போல வேதங்கிறது என்ன, வேதம் மனுஷன் எழுதுனது வேதம் கிடையாது. நீங்க பைபிள் வந்து மனிதன் எழுதுனது, மனிதன் கைநாள் எழுதுனது வேதம். ரிக் யஜுர் சாம தருணம், எங்க வேதம் அழகா சொல்லுது, பிதாகமசிய ஜெகதோ மாதா தாதா பிதா மக வேத்தியம் பவித்ரமோங்கார ருக் சாமி எஜிர வேதங்குது. அப்போ புராணங்கிறது உண்மையான வேதம் வந்து இறைவனிடம் இருந்து வருது. ரைட்டுங்களா சிஸ்டர்? ஐயா ஐயா ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப நன்றி, நீங்க பேசுறது ரொம்ப நன்றி. ஒரே நிமிஷம், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நீங்க மீண்டும் இந்து தாய் மதத்துக்கு திரும்புங்க. நான் என்ன சொல்றேன்னா, கத்துக்கல சிஸ்டர், நான் என்ன சொல்றேன்னா, நீங்க முழுமையான நான் சொல்றேங்க, நீங்க நம்ம வேதத்தையும் நீங்க பகவத்கீதையும் அதுக்கப்புறம் நீங்க மதம் மாறுங்க. நீங்க வந்து எவனோ ஒருத்தன் பைபிள் எடுத்து கொடுத்தா நான் மதம் மாறினேன், நானும் ஒரு இந்து குடும்பம் தான், நான் இன்னைக்கு பாஸ்டரா இருக்கேன், போதகரா இருக்கேன், ஊழியக்காரன் சொல்றது வந்து உங்களோட அறியாமை, உங்களோட இயலாமை தான் நான் சொல்லுவேன். நீங்க முழுமையா கத்துக்கணும்னா என்கிட்ட வந்து பாடுறீங்க. இந்து மார்க்கத்தை தவிர எந்த மார்க்கத்தாலும் பாவத்தை மன்னிக்க முடியாது, இந்து கடவுளை தவிர எந்த கடவுளாலும் ரட்சிக்க முடியாது, மீட்பும் கிடையாது. நல்ல கேட்டு, சிவன் தான் பரமாத்மா, அவன் தான் இயேசுக்கு அப்பா, அவன் தான் இயேசு அம்மா மேரியை படைச்சது, அவன் தான் உங்களை படைச்சது, அவன் தான் உங்க அப்பா அம்மாவை படைச்சது, அவன் தான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நீங்க பாருங்களேன், நீங்க இவ்வளவு பேசி அமைதியா போன கட் பண்ணாம பேசுறது பாருங்க, இதுதான் உற்சவங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கட் பண்ணாம நீங்க, நான் கேக்குற வரைக்கும் நீங்க கட் பண்ணாம. இல்ல ஐயா, ஒரு நிமிஷம் சொல்றது கரெக்டா இருக்கலாம். அந்த அளவுக்கு நான் இனி ஆண்டவருக்கு அழகாம இருக்கிறதுனால உங்களுக்கு நான் ரொம்ப வெக்கப்படுறேன். என்ன நினைச்சு என்ன, நான் இனி உங்களுக்குள்ள இனி நிறைய வளரணும். இந்த இப்ப எனக்கு இது மூலியமா ஆண்டவர் கஷ்டம் கொடுத்தாரு. உங்களை மாதிரி பேசுறவங்களுக்கு எதிர்பார்க்க இருக்கீங்க. நான் சொல்லுங்க, நீங்க வந்து ஒரு, அதாவது எப்படின்னா, நீங்க ஆன்மீகத்தில் நீங்க ஒரு குழந்தை. நீங்க நல்லா கேட்டுங்க சிஸ்டர், நமக்கு ரெண்டு ஒரு மனிதன் இரண்டா இருக்கிறான். ஒருவனே இரண்டு யாக்கையும் பொதியான் ஆற்றம் உருவமும் புகழுமாகி நீ இதற்குள் இன்பமுற்று மருவிய யாக்கை இங்கே மாய்ந்திடும் மத்தியாக்கை திறமதா உலகமேற்ற திறந்து மின் இருக்கும் வந்தீங்கிறான். ஒரு மனுஷன் இரண்டா இருக்கிறான், ஆத்மா அண்ட் உடம்பா இருக்கான். அப்போ ஆத்மா நல்லா கேட்டுடுங்க, ஆவி வேற ஆத்மா வேற கிடையாது சிஸ்டர். நீங்க நல்லா காமெடி பண்ணாதீங்க, நல்லா கேட்டுடுங்க. அப்போ சார், இந்த இந்த சரியா கண்ணுக்கு புலப்படுது சிஸ்டர். நான் என்ன சொல்றேன், இன்னொரு வசனம் நீங்க கேட்டுக்கிடணும். அதாவது பைபிள் என்ன சொல்லுது, யாரையும் மதத்தை மாத்தாதுன்னு பைபிள் சொல்லுது. நான் சொல்ல, இயேசு சொல்றாரு, மத்த அதிகாரத்துல தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீங்கள் ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படிக்கு பூமியையும் சமுத்திரத்தையும் சுற்றி தெரிகிறீர்கள், அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தில் தள்ளுகிறீர்கள். என்ன சொல்றாரு, அதாவது இந்துக்களை மதம் மாத்திரை ஊர் ஊரா போறாங்க. ரெண்டாவது, இந்து கலாச்சாரத்தையும் இந்து பாரம்பரியத்தையும் இந்து பண்பாட்டையும் இந்து இறை வழிபாட்டையும் அழிக்கிறதுக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாமே இன்னைக்கு கங்கணம் கட்டி திரியறாங்க. ஆனா ஒரு நாள் இந்துக்கள் அனைவரும் விழித்தெழுவாங்க. இன்னைக்கு இந்து வந்து சாது, அவன் பொறுமையா இருக்கான், சாது மிரண்ட காடு தாங்குறா தாங்காது. அது போல இந்தியாவில இருக்க இந்துக்கள் ஒரு நாளைக்கு வெறியோட வீர் கொண்டு எழுவாங்க. அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருந்து ஒருவரும் இந்தியாவில் இருக்க மாட்டாங்க, இது சத்தியம். நான் ஏன் சொல்றேன்னா, இந்துக்கள் எல்லா தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்றாங்க, எந்த தெய்வத்தையும் அவங்க பாகுபாட பேசல. ஆனா கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, இந்து தெய்வத்தை பேய் பிசாசனம், இந்துக்களோட வழிபாட்டு முறைய தவறா பேசுறதோ, விக்கிரக ஆராதனை பண்றாங்க, பிசாச கும்பிடுறாங்கன்னு சொல்லி பித்தராட்டம் பண்றதோ கிறிஸ்தவர்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க, மனுமொழி இதுவாம் என்று மதத்துடன் பேசுவோருக்கு இனிதல்ல வீழ்தான் என்று இயம்பிய பகனர் தன்னை குனிதவள் துர்க்கை சென்று கொன்றவள் நரகம்பூர்த்தி கனிதுடன் துர்க்கை வாரி கடல் தீர்த்தம் ஆடுவாள்னு எங்க புராணம் தெளிவா சொல்லுது. யாரெல்லாம் இந்து மார்க்கத்தையும் இந்து புராணத்தையும் இழிவா பேசுறாங்களோ அவங்களோட ஆத்மா நிச்சயம் நரகத்துல தள்ளப்படும் அப்படிங்கறது எங்க புராணம் தெளிவா சொல்லுது. ஏன்னா இந்து மார்க்கத்தை மாதிரி ஒரு புனிதமான மார்க்கம் எதுவுமே கிடையாது. கொல்லாமைய போதிக்கிற ஒரே மதம் இந்து தர்மம் தான், இந்து சனாதன தர்மம். இந்து மதம் கிடையாது, இந்த சனாதன நிலையானது. இந்து மதத்துக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது, இது ஆதியிலேயே தோன்றியது. எவனை இந்த மதத்தை தோற்றுவிக்கல, இஸ்லாம் மதம் ஒரு மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்டது, அது போல கிறிஸ்தவ மதமும் மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. எல்லா மதத்துக்கும் தாய் மதம் இந்து மதம், இந்து மதம் இந்து மதம், இமயம் முதல் ஈழம் வரை அல்ல, இந்த பூமி எங்குமே சர்வ லோகமும் 7-14 லோகம் இந்து மதம் இந்து தமும் ஒரே இறைவன் சிவன், சிவன் சிவன், ஓம் நம சிவாய. சொல்லுங்க சிஸ்டர். ஹலோ, கண்டதில்லை. இந்து மதம் என்பது ஒரு கடல், இந்து மகா சமுத்திரம், இந்து சனாதன தர்மம். அதனால வந்து இந்த இந்து எந்த மதமா இருந்தாலும் இந்து இந்து மகா சமுத்திரத்துலதான் வந்து கலந்தாகணும், வேற வழியில. ஆறு வந்து மலையில தான் பிறக்குது, ஆனா இறுதி கடல்ல வந்து தான் கலந்தாகணும். அது போல எல்லா மதங்களும் இந்து மதத்தில் இருந்து உருவானதுதான், எல்லா மதத்துக்கும் தாய் மதம் இந்து மதம் தான். அதனால எந்த மதத்தினரும் இறுதியில் இந்து மதத்தில் வந்துதான், இந்து மகா சமுத்திரத்தில் வந்துதான் ஐக்கியமாக வேண்டும். அது அவர்கள் விதி, அதை மீறி சென்றால் அதற்கு வேறு நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. ஓம் நம சிவாய. சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர். பாய் பிரதர், ஆனா உண்மையிலே நான் இதுவரைக்கும் நான் பேசினதுல இந்த நீ இந்த ஒரு போதகராகி நீங்க ஒருத்தர் மட்டும்தான் இந்த அளவுக்கு என்கிட்ட கருத்துக்கள் கேட்டீங்க, போனை கட் பண்ணாம பேசிருக்கீங்க. அதனால உங்களை பரமாத்மா சிவன் நேசிக்கிறார், நீங்கள் கண்டிப்பா ஜீவன் முக்தி பெறுவீர்கள், இன்னும் அறிந்து கொள்வீர்கள். நம சிவாய. ஒரே நிமிஷம் ஏன் தெரியுமா, கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள இருக்கு. உங்க ஆதமோ, நீங்க ஒருத்தனை கடவுள் நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு பேச மாட்டேன்.